சொல்லு சொல்லு அந்த ஆகாயத்தையும் நீர் நிலத்தையும் காத்தையும் நெருப்பையும் கொண்டாந்து தாரு பரிசா. சொல்லு சொல்லு அந்த ஆகாயத்தையும் நீர் நிலத்தையும் காற்றையும் நெருப்பையும் கொண்டாந்து தாரு பரிசா. விந்து காஞ்ச பொட்டலுல வெறும் தீஞ்சு நிக்க இல்ல, விஞ்சு தாலி மழைய கொண்டு வந்த சாமி நீ தானே. அத்துவான காத்து குழந்தா பாராங்கல்லா கிடக்க இல்ல, கோபுரத்து உச்சையில என்ன ஏத்தன சாமி நீ தானே. தடையோ சந்தடையா உன்னால உனக்காத்தாரிதா நெஞ்சுக்குள்ள சுத்துபடி சொன்னால. ஆகாயத்தையும் நீர் நிலத்தையும் காத்தையும் நெருப்பையும் கொண்டாந்து தர பரிசா. கொடுத்த தண்ணீல தீர்த்த வாசம் இருக்கும் உள்ள, மூவாத்த விசிறிய போல வெக்கையில் எனக்கு விசுதடி. அந்த ஊசி தழும்பு கூட மாஞ்சு போகும் உண்மையில, அன்பு கோட்டி நீதான் தந்த முத்த ஈரம் காயாத. கட்டி வச்சிருக்க கொண்டா குழி ஓரத்துல ஓத்த சடை என்ன தொட கேக்குரிய சடையில ஆகாயத்தையும் நீர் நிலத்தையும் காற்றையும் நெருப்பையும் கொண்டாந்து தர பரிசா. நீ சாமி போல சொல்ல போனது தூமா.